ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணும் ராஜசுகம் தேடி வர தூது விடும் கண்ணும் சேலை சோலையே அருவ சுகம் தேடும் மாலையே சேலை சோலையே பருவ சுகம் தேடும் மாலையே பகலும் உறங்கிடும் ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணும் ராஜசுகம் தேடி வர தூதுவிடும் கண்ணும் அசைவில் ஒரு பாவம் வீணையனும் மேனியிலே தந்தியினையும் கைவிரலில் ஒரு வேகம் கண்ண அசைவில் ஒரு பாவம் அனுபவம் ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணு ராஜசுகம் தேடி வர தூதுவிடும் கண்ணோ மாங்கனிகள் தொட்டிலே தூங்குதடி அங்கி மன்னவனின் பசியார மாலையிலே பரிமாற மாங்கனிகள் தொட்டிலே தூங்குதடி அங்கி மன்னவனின் பசியார மாலையிலே பரிமாற வாழையிலை நீர்களித்து போடடி என் வாழையிலை நீர்ஜடித்து போடடி என் கண்ணீ நாதசுரம் போதும் வரை நெஞ்சம் இன்னும் கொஞ்சம் பொறுமை அவசியில் பூத்திருக்கும் தாமரைதான் ராஜசுகம் தேடி வர தூது விடும் கண்ணோ சேலை சோலையே பருவ சுகம் தேடும் மாலையே சேலை சோலையே பருவ சுகம் தேடும் மாலையே பகலும் உறங்கிடும் ராத்திரியில் பூத்த